Oh, you love me too. பெண்ணே உன்னை கண்டதும் காதல் கண்டானே அசை கட்டேன் பூவாக உன்னை அள்ளி இதழ்களும் வாடாமல் உன்னை கண்டதும் காதல் கண்டானே அசை கட்டேன் போவாக உன்னை நீ வாழாமல்